சொன்ன உத்தமன் இல்ல. ஆனா உன்னை கண்ட பிறகு யாரையும் பார்த்ததும் இல்ல. பிரம்மம் படைச்சதும் நீ ஒரு அதிசயம். கிட்டவா நான் சொல்ல ஒரு ரகசியம். ஊருக்குள்ள நாராவுடே பயல் தான். உன்னை கண்டதும் ரொமான்டிக்கான எனக்கு பிடிச்ச பேரொண்டு கேட்டா அடிப்பெண்ணும் பேரை சொல்ல சேர வேணும். இரு வேற முன்னோடு தான் திருமணம். ஓகே சொன்னா உடனே உன் காலத்துல தாலி ஏறும். அசைய வச்சுக்கிட்டு நடிப்பதை நிறுத்து. நெத்தியில் வைப்பெண்ணம் குங்கும போட்டு லொக்கா லொக்கா லொக்கா லொக்கா என்ன மயக்கி புட்ட நீ லொக்கா லொக்கா லொக்கா லொக்கா அடே உன் மேல நான் கிரேசி லொக்கா லொக்கா லொக்கா லொக்கா என்ன மயக்கி புட்ட நீ ஈஸி லொக்கா லொக்கா லொக்கா லொக்கா உன் மேல நான் கிரேசி லொக்கா லொக்கா லொக்கா லொக்கா என்ன மயக்கி புட்ட நீ ஈஸி லொக்கா லொக்கா லொக்கா லொக்கா உன் மேல நான் கிரேசி. கைதியா என்ன நீ பார்க்காதடி, காதல் தான் எனக்கு வேணுமடி. வாடி என் மகராணி என் அருகில வந்து ஒரு முத்துந்தாடி. சொல்லித்தரவா சொல்லித்தரவா இந்த பாட்டுக்குத்தா ஆடலாம்பா. சொல்லித்தரவா சொல்லித்தரவா இந்த பாட்டுக்குத்தா ஆடலாம்பா. மெல்ல மெல்ல மெல்ல ஓடி வாடி தங்கமே, என் கனவு முழுதும் நீ தான் செல்லமே. மெல்ல மெல்ல மெல்ல நான் பறக்கிறேனே, மேகத்தின் மேலே நம்மிதக்கிறேனே. லோக்கா லோக்கா லோக்கா லோக்கா என்ன மயக்கி புட்ட நீ ஈஸி லோக்கா லோக்கா லோக்கா லோக்கா உன் மேலே நான் கிரேசி லோக்கா லோக்கா லோக்கா லோக்கா என்ன மயக்கி புட்ட நீ ஈஸி லோக்கா லோக்கா லோக்கா லோக்கா உன் மேலே நான் கிரேசி. ஐ ஐ ஐ பென் ஜஸ்ட் பீ மா மா மை. பகலிலும் இரவிலும் மண்டிக்குள்ள நடக்குற கனவுல வந்து என்ன தட்டி தட்டி எழுப்புற. சரி இந்த பிடி என்ற ஹார்ட் என்ற திறப்பு. உன்னால தான வேற கேர்ள்ஸ் கண்ட வெறுப்பு. ஏய் நீ மைக்கி புட்ட என்ன ஈஸி ஒயிட் ட்ரெஸ் செல்ஃபிஸ் இன் சந்தோரினி. ஏய் நான் உன் மிக்கி நீ என் மினி. உன் கழுத்துல மூண்டு முடிச்சு நம்ம விதி. பீச்சில் அடிப்போம் காக்டெயில்ஸ் பேபி. நீ நார்மல் இல்ல நீ லைக் எ ஃபேரி டேல். ஹே கம் ஆன் பிளாக் அண்ட் ஒயிட் படம் உன்னால கலரா மாறுது செல்லும். அடி ஏன் நீ sweet like a lollipop. உன்னால கண்ண முதல் முறை பார்த்ததும் தான் எனக்கு ஷாக். லோக்கா லோக்கா லோக்கா லோக்கா